இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை, காதலிக்கின்ற சுப வேளை, கண்ணோடு அடிக்குது மேளம், நெஞ்சோடு தக்க திமி தாளம், நம்மோடு குறையட்டும் தூரம், பொங்குகின்ற பொன் வேளை, எதிர்காலம் கண்களில் நான் கண்டு கொண்டு அது எப்படி நான் என்னை கண்டு பூங்கொடி உன் பார்வையே போதைதானே நெஞ்சோடு பக்கத்தின் தாளம், நம்மோடு குறையட்டும் தூரம்,